நானி கோனி ராணி உந்தன் மேனி நானும் மொய்க்கிறேன். யெகோவா நானி கோனி ராணி உந்தன் மேனி நானும் மொய்க்கிறேன். மருதானி பூத்த காணி உன்னை தானி என்று கேட்கிறேன். நீ தூரம் என்றால் நிற்கிறேன், என் பக்கம் வந்தால் போகிறேன். ஒரே வல்லாளாய் மாறினேன் எனக்கு என்று தேடினேன். நீராய் நீராய் நீ மேகம் தாண்டி வாராய், தாராய் தாராய் என் பாகம் தூண்டி நூறாய், பாவாய் பாவாய் நானும் நாளாவே தீவாய். கொய்யும் கண்கள் மேயும் பேசுவாய். மௌனமே ஒன்றாக நாம் போகும் சாலைகள் முடியாமல் எங்கெங்கோ நீளும். மருதானி பூத்த காணி உன்னை தானி என்று இயலா.